நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்த கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனும் இன்பச் சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ, கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ. நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்த கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும், வித்துக்கள் கட்டிய முத்துச்சரம் என் பக்கம் வந்து பொன்முத்தம் தரும். ஒரு முத்துத்தான் முனைப்பட்டுத்தான் பூவாய் மாறும், அதை தொட்டுத்தான் அணை கட்டித்தான் பாடும் ராகம். வண்ணச்சிலை பெற்று தரும் அன்பு சின்ன கிளி, கலை கற்று தரும் அந்த வண்ணக்கிளி, சிந்திடாமல் வந்த தேனே சொந்தமானே நான். நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்த கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. இந்த பூவைக்கு பூ வைத்து சூடிடும் மாமனுக்கு, நல்ல தோகையின் தோகையில் சோக்கிடும் மாமனுக்கு, பண்புக்கும் பங்குக்கு ஆள் வர போகுது, அம்மா என் அப்பா என்று ஆட்டிட போகுது. வெட்கத்தில் மின்னிடும் தங்கக்கூடம் அது தொட்டு தரும் உன் சொர்க்கம் வரும், கற்பனை கட்டிய முல்லைச்சரம் ஏனை கட்டிக்கொள்ள தன் கையை தரும். பல வண்ணம் தான் ஒரு எண்ணம் தான் பாலாய் ஊரும், ஒரு செல்லம் தான் இவன் செல்வம் தான் நாளை தோன்றும். கண்ணம் தனில் சின்னம் பல என்று எண்ணித்தரும், இன்னும் பல இன்பங்களை சொல்லித்தரும். முத்து மாலை நித்தம் போட சித்தமானே நான். நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்த கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ, கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ. நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்த கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே.